மங்கள மேடை அதில் மல்லிகை மாடை கண் பார்வையில் நாம் பாடுவோம் கல்யாண சங்கீதம் கண் பார்வையில் நாம் பாடுவோம் கல்யாண சங்கீதம் மங்கள மேடை அதில் மல்லிகை வாடை மங்கள மேடை அதில் மல்லிகை வாடை கண் பார்வையில் நாம் பாடுவோம் கல்யாண சங்கீதம் கண் பார்வையில் நாம் பாடுவோம் கல்யாண சங்கீதம் கரை தேடி தான் வந்தது அன்பு கிளை தேடி கிளி வந்தது ஓடம் கரை தேடி தான் வந்தது அன்பு கிளை தேடி கிளி வந்தது உன் மனம் தனில் என் மனம் உள்ளாவும் நேரம் உன் மனம் தனில் என் மனம் உள்ளாவும் நேரம் மங்கள மேடை அதில் மல்லிகை வாடை மங்கள மேடை அதில் மல்லிகை வாடை கண் பார்வையில் நாம் பாடுவோம் கல்யாண சங்கீதம் கண் பார்வையில் நாம் பாடுவோம் கல்யாண சங்கீதம் நிலா மன்மத விழாவில் ஆடும் ஆனந்த நிலா மன்மத விழாவில் ஆடும் மங்கள மேடை அதில் மல்லிகை வாடை மங்கள மேடை அதில் மல்லிகை வாடை கண் பார்வையில் நாம் பாடுவோம் கல்யாண சங்கீதம் கண் பார்வையில் நாம் பாடுவோம் கல்யாண சங்கீதம்